தொடரலாம் ஐயா. மணி நம்பியை காண, நம்பியை காண நங்கை தாயிரம் நயனம் வேண்டும். கொம்பினை காணுந்தோறும் குருஷிற்கும் அன்னதேயாள், அம்பியை காணும் என்பார் அவமுதை துலகம் என்பார், இம்பரின் நகரில் தந்த முனிவனை இழஞ்சும் என்பார். இதுவும் மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்ட வாசகங்கள் தான். நாம் இன்றும் நடைமுறையில் பார்க்கிறோம், ஏதாவது சிறப்புக்குரிய ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்றால் ஊரெங்கும் அதே பேச்சாக இருக்கும். ஒருவரை ஒருவர் ட்ரெண்டிங் பார்க்கும் போது அதை பற்றியே சொல்லிக் கொள்வார்கள், தங்களுக்கு மிக அதிகம் தெரிந்தது போலெல்லாம் சொல்லுவார்கள், அது மிகைப்பிடித்து காட்டுவார்கள். இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். மற்றவர்களை விட தங்களுக்கு அந்த அந்த விசேஷ செய்தி குறித்து மிக அதிகம் தெரியும் என்பது போல் காட்டிக்கொள்ள முயல்வார்கள். அதே போல அங்கும் நடக்கிறது என்பதை கம்பர் சில பல பாடல்களில் காட்டியிருக்கிறார். இங்கு ஒரு இரண்டு பாடலை இந்த தொகுப்பாசிரியர் எடுத்துக் கொடுத்திருக்கிறார். ஒரு பாடலை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். இந்த பாடலில் அவர்கள் பேசுகிறார்கள், பொதுவாக ஒரு திருமண வைபவம் நடக்கிறது என்றால் ஒரு மணமகனும் மணமகளும் இன்னாருக்கு இன்னார் என்று நிச்சயிக்கப்படும் போது அங்கு அவர்களுடைய அந்த பொருத்தப்பாட்டை பார்த்து மக்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்வார்கள், ரெண்டு பேருக்கும் மிக நல்ல பொருத்தம் இருக்கிறது என்று சொல்வார்கள். இல்லை என்றால் மாப்பிளை விட பொண்ணுக்கு கொஞ்சம் அழகு குறைவுதான் என்று சொல்வார்கள், அல்லது பெண்ணை விட மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் அழகு குறைவுதான் என்று சொல்வார்கள். இப்படி ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அல்லது இவர்களைப் போல சமமான பொருத்தம் உடையவர்கள் ஈரியர்கள் லோகத்திலும் இருக்க முடியாது என்று சொல்வார். ஏதாவது ஒரு விதத்தில் கருத்து கூறுவார். அந்த மணமக்களை குறித்த கருத்து என்பது மக்கள் வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கும். அதை போன்ற கருத்து தான் இங்கு இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. நம்பியை காண நங்கைக்கு ஆயிரம் கண் நயனம் வேண்டும். இது ராமனை பார்த்தவர்கள் வியப்பால் சொல்லுகிறார். ராமனுடைய அந்த அழகை பார்த்து இவனுடைய அழகை பரிபூர்ணமாக பார்க்க வேண்டும் என்றால் சீதைக்கு 1000 கண்கள் வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்களாம். ஒரு சாரார் சொல்கிறார்கள் அப்படி ராமனை சிறப்பித்து சொல்வதற்காக, ராமனுடைய அழகை கண்டு அப்படியே வியந்தவர்கள், ஆச்சரியத்தின் உச்சிக்கு போனவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், இவன் எப்படிப்பட்ட அழகனாக இருக்கிறான், இவனுடைய இந்த பேர் எழிலை காண சீதைக்கு 1000 கண்கள் இருக்க வேண்டும், அவளுடைய 2 கண்களால் இவனுடைய அழகை அவள் பார்த்து விட முடியாது என்று சொல்கிறார். இது ராமனின் ராமனுடைய அந்த தோற்றத்தை சிறப்பிக்கின்ற வரி. நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். நம்பி என்பது ஆண்களில் சிறந்தவன் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை. அது நம்பி ஆரூரர் என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சுந்தரரை சொல்லக்கூடிய வார்த்தை அது, ஆரூர் நம்பி என்று அவரை சொல்லுவார்கள். அதே போல நாற்கதிராச நம்பி என்ற ஒரு புலவர் இருந்தார். நம்பி என்ற சொல் இலக்கியத்தில் அதிகமாக பயின்று வரக்கூடிய சொல், சிலருக்கு பெயராகவும் வைக்கப்பட்டு புழக்கத்தில் உள்ள சொல் தான் அது. அதற்கான சொற்பொருள் என்னவென்றால் ஆண்களில் சிறந்தவன் என்று அர்த்தம். நம்பி, அண்ணல், செம்மல், குறிசில், இந்த குறிசில் என்ற வார்த்தை திரைப்பாடலில் இடம்பெற்றிருக்கிறது. சில வார்த்தைகள் இருக்கின்றன, இவையெல்லாம் ஆண்களில் சிறந்தவர்களை குறிப்பதற்காக பயந்து வரக்கூடிய வார்த்தைகள். இங்கு முதல் அடியில் நம்பி என்ற வார்த்தை வந்திருக்கு, அந்த ராமனை குறித்து வந்திருக்கு. அந்த புருஷோத்தமனாகிய அந்த ராமனை காணுவதற்கு சீதைக்கு 1000 கண்கள் வேண்டும் என்று ஒரு சாரார் ராமனுடைய அழகில் மயங்கி அந்த அழகை சிறப்பித்து சொல்கிறார். நயனம் வேண்டும், நயனம் என்ற சொல் கண்ணை குறிக்கக்கூடிய சொல், அது ஒரு பட சொல் தான். அது தமிழ் மரபுக்கேற்ப தமிழ் வடிவம் தாங்கி நயனம் என்று வந்திருக்கு. நயனம் என்ற சொல் கண் என்ற பொருளில் ஒரு திரைப்படத்தில் கூட வந்திருக்கிறது. பழைய பாடல் அது. நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது, அதன் கோள வடிவங்களில் பல கோடி நினைவு வந்தது என்ற ஒரு பழைய பாடல் அது, நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதில் அந்த நயனம் என்ற வார்த்தை கண் என்ற பொருளில் தான் வந்திருக்கு. நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது, அந்த வார்த்தை அழகு ரசிக்கத்தகுந்ததாக இருக்கிறது அந்த பாடலில். நீல நிற நயனங்களில் நீண்டதாகிய ஒரு கனவு வந்தது என்று அந்த பாடல் சொல்லுகிறது. ஆக நயனம் என்றால் கண் என்று பொருள். ஒரு திரை நட்சத்திரத்தினுடைய பெயர், இப்போது கூட நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரை நட்சத்திரத்தினுடைய பெயர் நயன்தாரா என்பது. அந்த பெயரினுடைய பொருள் என்னவென்றால், நயனம் என்றால் கண், தாரா என்றால் நட்சத்திரம். நயன்தாரா என்றால் நட்சத்திரம் போன்ற கண்களை உடையவள் என்று பொருள். அது ஒரு நல்ல அழகான ஒரு பெயர் தான் நயன்தாரா என்று. அப்படி பெயர்கள் எல்லாம் அந்த நயனம் என்பதோடு பொருத்தி வைக்கப்படுகின்றன. இங்கு நயனம் என்பது கண் என்ற பொருளிலே வந்தது. தம்பியை காண நங்கை காயிரம் நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தோறும் புருஷிற்கும் அன்னதேயம். முதல் அடியை ராமனை சிறப்பிக்கும் விதமாக சிலர் சொல்லுகிறார்கள். அடுத்த அடியை சீதையை சிறப்பிக்கும் வண்ணமாக சிலர் சொல்கிறார்கள். அவர்கள் சீதையை ராமனை விட இன்னும் ஒருபடி உயர்த்தி சொல்லுகிறார்கள். தங்கள் நாட்டு பெண் என்பதனால் இப்போது அங்கு பேசக்கூடியவர்கள் எல்லாம் மிதிலையை சார்ந்தவர்கள் தான், அந்த வைதேக நாட்டை சேர்ந்தவர்கள் தான், அந்த விதேக நாட்டை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் தான் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள். அவர்களில் ஒரு சாரார் ராமனை சிறப்பித்து சொல்லும் போது, இன்னொரு சாரார் தங்கள் நாட்டு பெண்ணாகிய சீதையை விட்டுக் கொடுக்காமல் சீதையை இன்னும் ஒருபடி உயர்த்தி சொல்கிறார்கள். ராமனை விட ராமனை காண்பதற்கு சீதைக்கு 1000 கண்கள் வேண்டும் என்று ஒரு சாரார் சொன்னார்கள். அடுத்து இன்னொரு சாரார் என்ன சொல்கிறார்கள் என்றால், சீதையை காண்பதற்கு ராமனுக்கும் அதே போல 1000 கண்கள் வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லும் போது காண 1000 கண் வேண்டும் என்று சொல்லவில்லை, காணும் தோறும் 1000 கண் வேண்டும் என்று சொல்கிறார். அந்த ரெண்டு அடிக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொள்ள, காண்பதற்கு 1000 கண் வேண்டும் என்பதற்கும் காணும் தோறும் 1000 கண் வேண்டும் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. காண 1000 கண் வேண்டும் என்றால் ஒரு முறை பார்ப்பதற்கு 1000 கண் வேண்டும், உற்சாக அந்த அழகை எல்லாம் தரிசிப்பதற்கு 1000 கண் வேண்டும். அதன் பிறகு பார்த்து பார்த்து பழகிய பின்பு தினம் தினம் பார்ப்பதற்கு 1000 கண் தேவையில்லை என்பது போன்ற ஒரு பொருள் அதற்குள் வந்து விடுகிறது. ஆனால் அடுத்து காணும் தோறும் 1000 கண் வேண்டும் என்று சொல்லும் போது, ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் 2 கண் போதாது, 1000 கண் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அழகு பார்த்து பார்த்து தீராதது, முற்று பெறாதது, அது அளவிடற்கரிய அழகு. ஒவ்வொரு கணத்திலும் புதிது புதிதாக அந்த அழகு வெவ்வேறு விதமாக காட்சி அளித்துக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு கணத்திலும் அதனுடைய பரிமாணம் வெவ்வேறு விதமாக தரிசனம் தந்து கொண்டே இருக்கும் என்பதை அந்த அடிக்குள் கொண்டு வந்து அவர்கள் பேசுகிறார். கொம்பினை காணும் தோறும் புரிஷிருக்கும் அன்னதேயாம், பூங்கொம்பு போன்றவளாகிய சீதையை காணும் போதெல்லாம் ராமனுக்கும் அப்படி 1000 கண் வேண்டும். அந்த அன்னதே என்னும் சுட்டு சொல் 1000 நயனம் வேண்டும் என்று முன்பு சொன்ன அதே கருத்தை சொல்லுகிறது. அந்த அன்னது என்பது சுட்டுச்சொல். அது எதை சுட்டுகிறது என்றால், அதற்கு முந்திய அடியில் உள்ள 1000 நயனம் வேண்டும் என்பதை உள்ளடக்கி சுட்டுகிறது. அன்னதேயால், ஆள் என்பது அசைச்சொல், அன்னது என்பது புரிஷிற்கும் அன்னது, குருசிலாகிய அந்த ராமனுக்கும் அப்படித்தான் என்று பொருள். இப்போது இந்த காலத்து நடையில் இதை சொல்ல வேண்டும் என்றால், பூங்கொம்பு போன்றவளாகிய சீதையை பார்க்கும் போதெல்லாம் குருசிலாகிய ராமனுக்கும் அப்படித்தான். அப்படித்தான் என்றால் அப்படித்தான், அப்படி 1000 கண்கள் வேண்டும், கண்டிப்பாக வேண்டும் என்று சொல்லுகிறார். சீதையை காண்பதற்கு ராமனுக்கு 1000 கண் வேண்டும் என்று முதலில் உள்ளவர்கள் சொன்னார்கள். இவர்கள் தங்கள் நாட்டு சீதையை விட்டுக் கொடுக்காமல், ஆமாம் நீங்கள் சொல்வது சரிதான், சீதையை காண்பதற்கு ராமனுக்கு, ராமனை காண்பதற்கு சீதைக்கு 1000 கண் வேண்டும் என்று நீங்கள் சொல்வது சரிதான், ஆனால் சீதையை காணும் போதெல்லாம் ராமனுக்கு 1000 கண் வேண்டும் என்று சொல்கிறார். இதில் சீதையின் அழகை இன்னும் உயர்த்தி சொல்லிவிடுகிறார்கள் இந்த தரப்பினர். அடுத்து இன்னொரு பக்கம் சொல்கிறார்கள், நீங்கள் இவர்கள் 2 பேரை மட்டுமே பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, இதோ இன்னொரு பேரழகன் இருக்கிறான் பாருங்கள், அந்த ராமனுடைய தம்பி, அவனை பாருங்கள், அவனும் பார்க்க பார்க்க திகட்டாத அழகு உடையவனாகத்தான் இருக்கிறார், அவனையும் பாருங்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார். தம்பியை காணும் என்பா, தம்பியையும் பாருங்கள். அடுத்து பொதுவாக சிலர் சொல்கிறார், அவமுடை துலகம் என்பார். இப்படி பேரழகு வாய்ந்தவர்கள் நம் பூமியில் வந்து கால் பதிப்பதற்கு இந்த பூமி தவம் செய்திருக்க வேண்டும், இல்லை என்றால் இப்படிப்பட்டவர்கள் நாம் வாழக்கூடிய சமகாலத்தில் தோன்றியிருப்பார்களா, தோன்றி நாம் காணும்படியாக நமக்கு தரிசனமும் தந்திருப்பார்களா? ஆகவே நாமெல்லாம் தவம் செய்திருக்க வேண்டும், உலகத்தினரெல்லாம் உலகத்தினர்கள் எல்லாம் தவம் செய்திருக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார். தவம் உடைத்து, தவம் தவத்தை உடையதாக இருக்கிறது இந்த உலகம், அதனால்தான் இவர்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்கள், உலகத்தில் தோன்றியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அடுத்து இன்னொரு சாரார், இப்படி இவர்களையெல்லாம் சொல்லிவிட்டீர்கள், ஆனால் அந்த முனிவனை நீங்கள் பாராட்டாமல் இருக்கிறீர்களே, இதற்கெல்லாம் காரணம் அவன்தானே, அவன் இல்லை என்றால் இவர்கள் அயோத்தியில் இருந்து இங்கு வந்திருப்பார்களா, நம் சீதைக்கு திருமணமும் கூடி வந்திருக்குமா, இவன் தானே எல்லாவற்றுக்கும் பிரதான காரணம், ஆதாரமே இவன் தானே, இவனை விட்டு விட்டீர்களே, அதனால் அந்த முனிவனை முதலில் கும்பிடுங்கள், முனிவனுக்கு முதலில் நமஸ்காரம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். இம்பரின் நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார். இம்பர், இம்பர் என்றால் இந்த உலகம் என்று, உம்பர் என்றால் அதற்கு எதிர்மறை, அந்த உலகம் என்று, இந்த உலகில் இந்த நகரில் தந்த, இந்த நகரில் கொண்டு வந்து அவர்களை சேர்த்த அந்த ராமனையும் இலத்துவனையும் கொண்டு வந்து சேர்த்த, அதன் மூலம் சீதைக்கு மனவிடையை உண்டாக்கிய அந்த முனிவரை இறைஞ்சும், இறைஞ்சுங்கள், இறைஞ்சும், இறைஞ்சுவோம் என்பார்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி ஒவ்வொரு தரப்பினர்களும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தோறும் புருஷிற்கும் அன்னதேயா. கொம்பு என்பது இங்கு சீதையை குறிக்கும். கொம்பு என்றால் நாம் பொதுவாக இந்த காலத்தில் ஆடு மாடுகளுக்கு உரிய இருக்கின்ற அந்த கொம்பை குறிக்கிறோம், அல்லது யானத்தின் தந்தையை தந்தத்தையும் கொம்பு என்று குறிப்பிடுவோம். அரிதாக சில இடங்களில் ஊது கொம்பு என்ற ஒரு வாக்கியத்தையும் குறிப்பிடுகிறோம். கொம்பு என்பது, கொம்பு என்பதற்கு இப்படி எல்லாம் பல பொருள்கள் சொல்லுகிறோம். கொம்பு என்பதற்கு மரக்கிளை என்ற ஒரு பொருள் உண்டு, கொம்பு மரக்கொம்பு என்று சொல்வதை நீங்கள் கேள்வி. இங்கு பூத்திருக்கின்ற மரக்கு, மரக்கொம்பு, மெல்லிய மரக்கொம்பை குறிக்கிறது. அது ஓமானம், அது உருவகமாக சீதையை குறிக்கிறது, ஓமையாக பெயராக சீதையை குறித்து இங்கு வந்திருக்கிறது. கொம்பு, ஒரு பூத்த மெல்லிய மலர்கொம்பு எப்படி காட்சி அளிக்குமோ அப்படி சீதை காட்சி அளிப்பவள் என்பதனால் சீதையை அப்படி ஓமையாக பெயராக கொம்பு என்று கம்பர் குறித்திருக்கிறார். இப்படி பெண்களை கொம்பு என்று கூறுவது ஒரு இலக்கிய மரபுதான். திருப்பாவையில் ஆண்டாள் யசோதையை பற்றி சொல்லும் போது கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே என்று பாடுகிறார். அம்பரமே தண்ணீரே என்று ஆரம்பிக்கக்கூடிய திருப்பாவை பாடலில் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் தொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் என்று ஆண்டாள் பாடுகிறார். அதில் யசோதையை பற்றி சொல்லும் போது கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே பூங்கொம்பு போன்றவர்களாகிய பெண்களுக்கெல்லாம் திலகமாக திகழக்கூடியவளே பெண்களுக்கெல்லாம் திலகமாக திகழக்கூடியவளே என்று பொருள்படும்படி அந்த கொம்பனார் கொம்ப அன்னார் கொம்பு போன்றவர்கள் என்று பெண்களை ஆண்டாள் குறித்திருக்கிறார். ஆக பெண்களை கொம்பு என்று குறிப்பிடுவது ஒரு இலக்கிய வழக்கம். அந்த அடிப்படையில் இங்கு கம்பரும் சீதையே கொம்பு என்று சுட்டியிருக்கிறார். கொம்பினை காணும் தோறும் குறிஷிற்கும் அன்னதேயா. குறிஷில் என்பது ஆண்களில் சிறந்தவன் தலைவன் என்றெல்லாம் பொருள்படக்கூடிய வார்த்தை. இது பழந்தமிழ் இலக்கியத்தில் பல இடங்களில் பயந்து வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிஷிலிடும் குறிஷிலிடம் பரிசில் பெற்றான் அந்த புலவன் என்றெல்லாம் புலவர்கள் பாடுவார்கள். குறிஷில் பரிசில் என்று எதுகை சொல் அமைப்பார்கள் புலவர்கள். அப்படி குறிஷில் என்ற வார்த்தை அரசனை குறிக்கும், தலைவனை குறிக்கும், ஆண்களில் சிறந்தவனை குறிக்கும். அப்படிப்பட்ட வார்த்தை அது. குறிஷிற்கும் அன்னதேயம் குறிஷிலாகிய அந்த ராமனுக்கும் அப்படித்தான் என்ற பொருளில் அந்த சொற்றொடர் அங்கு அமைந்திருக்கிறது. அடுத்து தவம் உடைத்து, தவத்தை பொன் உடையதாக இருக்கிறது என்றார். தவம் உடைத்து என்றால் தவத்தை உடையதாக இருக்கிறது உலகம். இந்த உலகம் தவத்தை உடையதாக இருக்கிறது. அடுத்து இம்பர் என்றால் இந்த உலகம் அது கொண்டு வந்த முனிவனை இறஞ்சும் இறஞ்சுங்கள் என்று சொல்கிறார். இறஞ்சும் அது ஏவல் வினை. இறஞ்சும் என்றால் இறஞ்சுங்கள் என்று ஏவல் பொருளில் அது வந்து விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ஐயா அந்த ஒரு வரி தம்பியை காணும் என்பார், அது எப்படி பொருள் எடுத்துக்கிறது ஐயா? அது காணும் காணுங்கள் அது காணுங்கள் என்ற பொருள் காணும். எப்படி இறஞ்சும் என்பது இறஞ்சுங்கள் என்ற பொருளில் தம்பியை காணும் என்றால் தம்பியை காணுங்கள் அவனையும் பாருங்கள் அவனும் எப்படிப்பட்ட பேரழகனாக இருக்கிறான் என்று அவனையும் சுட்டிக்காட்டுகிறான். ஆமா லட்சுமணனை தான் இலக்குவனை தான் ரெண்டு பேரும் தானே வந்திருக்கிறார்கள். தம்பி என்பது அவனை தானே குறிக்கும். வேறு தம்பிகள் வேறு யாரும் அதனால் சரி. ரெண்டு சொற்கள், ஒன்று வந்து கொம்புத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் இந்த கொம்புக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்புறம் வந்து கிளையை மரக்கிளையை குறிக்கக்கூடியதா கொம்புத்தேன். தேனில் பல வகைகள் இருக்கின்றன. மலைத்தேன், கொம்புத்தேன், அதன் பிறகு பொந்து பொந்துகளில் இருக்கக்கூடிய கொம்புத்தேன் என்றெல்லாம் பல வகைகளை சொல்லுவார். அதில் மிக சிறப்பானது மலைத்தேன். கொம்புத்தேனும் மிக உயர்வானது தான். இந்த பண்ணைகளில் தோட்டங்களில் தேன் கூடு அமைத்து இவர்களை செயற்கையாக தேன் கூட்டை அமைத்து அதில் இருந்து பெறக்கூடிய தேனை விட தேனீக்கள் இயற்கையாக இயல்பாக மரக்கிளைகளில் கட்டியிருக்கக்கூடிய அந்த தேன் அடையில் இருந்து பெறக்கூடிய அந்த கொம்புத்தேன் மிக சுவையாக இருக்கும். அதனால் அந்த கொம்புத்தேன் தனித்து குறிப்பிடப்படும். அங்கு அந்த கொம்புத்தேன் என்பதில் அந்த கொம்பு என்பது மரக்கிளையைத்தான் குறிக்கிறது. இங்கு கொம்பு என்பது கிளையைத்தான் குறிக்கிறது. ஆனால் பூத்த மலர்களோடு கூடிய வெள்ளிய கொம்பினை குறிக்கிறது. மரக்கிளை என்றால் மிக தடித்த கிளை கூட மரக்கிளை தான், அதை கூட கொம்பு என்றுதான் சொல்லுவோம். ஆனால் இங்கு அது பெண்களுக்கு ஆகுபெயராக வரும்போது அது மெல்லிய பூக்களை உடைய கொம்பு மரக்கிளை கிளை என்று எடுத்துக்கொள்வது. எப்படி பூக்களோடு மென்மைத்தன்மை பொருந்திய கொம்பு காட்சியளிக்குமோ அதே போல பெண்களுடைய தோற்றம் இருக்கிறது என்பதனால் அந்த மலர் கொம்பு பெண்களுக்கு ஓமானமாகி. நன்றிங்க. இரண்டாவது சொற்கள் வந்து நம்ம வந்து யாராவது கத்தி பேசினா நீங்க இறைஞ்சு பேசுகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இறைஞ்சு பேசுறது, அதுக்கும் இந்த இறைஞ்சலுக்கும் சம்பந்தம் இருக்கு. அது வந்து பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய இறைஞ்சி பேசுதல், அது இறைந்து பேசினான் என்பதைத்தான் அவன் இறைஞ்சி பேசினான் என்று மாற்றி சொல்கிறது. அது அங்கு ரை வந்து இடையினரை வரும், இறைந்து இறைதல். இறைதல் என்றால் கத்துதல், ஓசை எழுப்புதல், அர்த்தமற்ற சத்தத்தை உண்டு பண்ணுதல் என்றெல்லாம் பொருள் அது இறைதல். அது இடையினரை வரும், அது இறந்த காலத்தில் வரும்போது இறைந்தான், தேனீக்கள் இறைந்தன என்றெல்லாம் அங்கு இறைந்தது என்று சொல்வதுதான் அது இலக்கண ரீதியாக பொருத்தமுடையது, இறந்த காலமாக மாற்றும். ஆனால் அதை நாம் பேச்சு வழக்கில் அவன் இறைஞ்சி பேசினான், ரொம்ப இறைஞ்சி இறைஞ்சி கொண்டிருக்கிறான் அப்படி என்றெல்லாம் அதை மாற்றி சொல்கிறோம். அது பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய தவறான ஒரு சொல் அமைப்பு. சரிங்க. அதனுடைய சரியான அமைப்பு இறைந்தான் என்று சொல்லுவது, அவன் இறைந்தான் என்று சொல்லுவது. சரிங்க, நன்றி. இது இந்த சொல்லே இறைஞ்சுதல் என்றதில் இருந்து வருகிறது. இறைஞ்சுதல் என்றால் வணங்குதல். இப்போ வணக்கத்துக்குரியவர் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வணக்கத்துக்கு, இப்ப இறைஞ்சி இறைஞ்சலுக்கு அப்படி சொல்ல முடியுமா வணக்கத்துக்குரியவர்ன்ற? சொல்லலாம், இறைஞ்சுதலுக்குரியவர். இறைஞ்சுதல் என்றால் வணங்குதல், வணங்குதலுக்குரியவர் என்று சொல்வதை இறைஞ்சுதலுக்குரியவர் என்று சொல்லலாம். ஆனால் அப்படி சொன்னால் கேட்பவர்கள் புரிந்து கொள்வார்களா அல்லது எதிர்மறையா ஏதாவது அர்த்தம் எடுத்துக் கொள்வார்களா வேற. அதில் நாம் அந்த இறைஞ்சுதல் என்று சொல்லும் போது சட்டென்று வணங்குதல் தான் என்ற பொருள் அவர்கள் மனதில் போகுமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கு. ஏனென்றால் அது அப்படி சொல்லக்கூடிய வழக்கம் பெரும்பான்மை இல்லை, ஆனால் அப்படி சொல்வது தவறல்ல. இறைஞ்சுதலுக்கு உரியவர், நாம் இறைஞ்சுதலுக்கு உரியவர். அவருக்கு அது அவர் இறைஞ்சுதலுக்குரியவர் என்றால் அவர் வந்து நம்மை வணங்குவதற்குரியவர் என்ற ஒரு பொருளும் இருக்கு. நாம் அவரை வணங்கும்படியாக அவர் உயர்ந்தவர், நாம் இறைஞ்சுவதற்கு உரியவர் அவர் என்று சொல்லலாம். அடுத்து இங்கு இப்படி நடந்து கொண்டிருக்கிறது காட்சி. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ராமன் வில்லை வளைக்க வளைக்க முயல்கிறான். வளைக்கும் போதே அது ஒடிந்து விடுகிறது, தேர் ஓசை கேட்கிறது, அண்ட சராசரங்கள் எல்லாம் முதலில் அச்சம் கொள்கிறது. பிறகு இது அச்சம் கொள்வதற்குரிய ஓசை அல்ல, மகிழ்ச்சிக்குரிய ஓசைதான். சீதைக்கு திருமணம் வைபவம் நடக்க போவது போகிறது, அதற்கான முன்னே எழுந்த ஓசைதான் இது. அதற்காக நிபந்தனையாக வைக்கப்பட்ட வில்லை ராமன் முடித்த ஓசைதான் இது என்று எல்லோருக்கும் அந்த செய்தி தெரிய வந்தது. அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். முக்கியமாக அந்த நகரத்தை சார்ந்தவர்கள் பேர் மகிழ்ச்சி பெரிய மகிழ்ச்சிக்கு உள்ளாகி ஒருவருக்கொருவர் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார். இப்படியாக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. சனகனும் மிகப்பெரிய உள்ள ஓகைக்கு ஆளாகி திருமணத்தை இன்றைக்கே வைத்துக் கொள்ளலாமா அல்லது தசரதனை அழைத்து அவன் முன்னிலையில் திருமணத்தை நடத்தலாமா என்று விஸ்வாமித்திரரிடம் கேட்டார். விஸ்வாமித்திரர் என்ன பதில் சொல்கிறார்கள் என்றால், தசரதனுக்கு ஓலை அனுப்பு, அவன் வந்த பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல். வந்த இடத்தில் பெற்றோர்களின் அனுமதி இல்லாமல் இப்படி ஒரு இடத்திற்கு திருமணம் திருமணத்தை காரணமாக கொண்டு ஒரு இடத்திற்கு அந்த பிள்ளைகளை அவர் கூட்டி வந்து விட்டார். அதுவே பெற்றோரனுடைய அறிவுக்கு எட்டாமல் செய்த ஒரு காரியம்தான். அது செய்ததே கொஞ்சம் மிகையானது ஒரு விஷயம்தான். இனிமேல் திருமணத்தையும் அவர்களுக்கு சொல்லாமல் அன்றை நடத்திவிட்டால் அது ஒரு நாகரிகமான செயல்பாடாக இருக்காது என்பதனால் விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறார் என்றால், இன்று திருமணம் நடத்த வேண்டாம், தசரதன் வந்த பிறகுதான் திருமணத்தை நடத்த வேண்டும், அதனால் தசரதனுக்கு நீ ஓலை எழுதி அனுப்பு என்று சடகனுக்கு அறிவுறுத்தி, சடகனும் அதன்படியே ஓலை எழுதி அனுப்புகிறார். அந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன இடையில் உள்ள பாடல்களில். அந்த பாடல்களில் எதுவும் இங்கு இடம்பெறவில்லை. அப்படியே அந்த சம்பவம் ஒரு பக்கம் நடந்துருக்கு, ஓலை எழுதி அனுப்பப்பட்டிருக்கு, அது போய் தசரதனிடம் போய் சேர்கிறது. தசரதன் பார்க்கிறான், ஓலையின் செய்தியை வாசிக்கிறான், மிக்க மகிழ்ச்சி அடைகிறான். அது அதன் பிறகு வரும். தசரதன் அங்கு மகிழ்ச்சி அடைந்து அவன் தன்னுடைய சேனைகளுடன் எழுந்து முதலையை நோக்கி வந்தான் என்பது பிறகு வரும். அதற்கு முன்பாக இடையில் இன்னொரு காட்சியை கம்பர் காட்டுகிறார். என்ன காட்சி என்றால், சீதை இருக்கும் நிலைமை பற்றிய காட்சி. சீதையை முன்பு நமக்கு காட்டினார். சீதை ராமனை பார்த்த பிறகு விரகதாபத்தின் வேதனையில் தூங்கக்கூட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள் என்று நமக்கு அவளுடைய நிலைமையை காட்சிப்படுத்தி காட்டினார். அத்தோடு அங்கு அவளை நிறுத்திவிட்டு மீண்டும் மறுநாள் என்ன நடந்தது என் ராமனுக்கும் அந்த அவையினருக்கும் என்ன நடந்தது என்பதை நமக்கு காட்சிப்படுத்தி காட்டத் தொடங்கிவிட்டார். சீதையை அங்கு அவர் அத்தோடு விட்டு வைத்திருந்தார். இப்போது சீதையினுடைய நிலைமை என்ன ஆயிற்று என்பதை மீண்டும் நமக்கு காட்டத் தொடங்குங்க. சீதை இரவெல்லாம் மிகவும் வேதனைப்பட்டு வெளி தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார். பகல் விடிந்து விட்டது. பகல் விடிந்த பிறகு அவளுடைய வேதனை சற்று தணிகிறது. எப்போதும் பிரிந்திருப்பவர்களுக்கு, காதல் வேதனையில் தவிப்பவர்களுக்கு இரவுதான் கொடுமையாக இருக்கும். பகல் பொழுது என்பது அந்த அளவுக்கு உக்கிரம் வாய்ந்ததாக இருக்க, ஏனென்றால் பகலில் சுற்றி பலர் இருப்பார்கள், பல வேலைகள் வந்துவிடும், மனம் அந்த வேலைகளிலும் சுற்றி இருப்பவர்களுடன் பேசுவதிலும் ஈடுபட்டு விடுவதனால் அந்த தவிப்பு, அந்த விரகதாவ தவிப்பு என்பதை அதிகமாக உணரார். அதனால் பகல் என்பது இரவு அளவுக்கு வேதனை தரக்கூடியதாக இருக்காது. இது நாம் இலக்கியத்தில் நீள நெடுக பார்க்கிறோம். இரவுதான் காதலர்களுக்கு, பிரிந்திருக்கக்கூடிய காதலர்களுக்கு மிக துன்பம் தரக்கூடியதாக இருக்கும் என்பதை இலக்கியத்தில் நீள நெடுக பார்க்கிறோம். எனவேதான் அவர்கள் இரவை பற்றியெல்லாம் பாடும்போது, இந்த இரவு விடியாதா, என் சோகத்திற்கு என் வேதனைக்கு ஒரு என் வேதனையெல்லாம் முடியாதா என்றெல்லாம் அவர்கள் பாடுவதை பார்க்கிறோம். ஒரு பெரும் ஊழிக்காலமே, ஒரு நீண்ட நெடுங்காலமே இப்படி இரவாக மாறிவிட்டதா, இரவை இன்னும் விடிய வைக்காமல் அந்த சூரியன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அந்த சூரியன் செத்து போனானா என்றெல்லாம் இலக்கியங்களில் தலைவிகள் தலைவர்கள் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி சீதையும் அந்த கொடிய இரவு முடிந்த பிறகு விழித்து பகலை பார்க்கிறாள். பகல் வந்த பிறகும் அவளுக்கு வேதனை சற்று தணிந்திருக்கிறதே தவிர வேதனை முற்றாக முடியவில்லை. இரவில் ஒரு சந்திரன் வந்தது. அந்த சந்திரன் அவளை சுட்டது. சந்திரன் சுடும், பிரிந்திருப்பவர்களை சுடும் என்பது இலக்கியத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி. சந்திரனுடைய அந்த குளிர்ந்த கிரணங்கள் பிரிந்திருப்பவர்களை சுடும். அது அவர்களுக்கு தாங்க மாட்டாத எரிச்சலை உண்டு பண்ணும் என்று சொல்வது ஒரு இலக்கிய மரபு. ஆனால் சேர்ந்திருப்பவர்களுக்கு அந்த நிலவு மிக குளிர்ச்சியாக அமுதத்தை பொழிவது போல் இருக்கும் என்றும் சொல்லப்படும். அது சேர்ந்திருப்பவர்களுக்கு. ஆனால் பிரிந்திருப்பவர்களுக்கு அந்த நிலவு ஒரு நெருப்பு துண்டம் போலத்தான் காட்சியளியும். அது நெருப்பை அள்ளி கொட்டுவது போல்தான் அவர்களுக்கு தோணும். எனவே இரவில் சென்ற இரவில் நெருப்பு கொட்டுவது போன்று ஒரு நிலவை பார்த்தவள் இன்று பகல் விடிந்தவுடன் கொஞ்சம் நிம்மதியாக அப்பாட நிலவு மறைந்தது. அது நெருப்பு கொட்டுவது இனிமேல் நமக்கு நடக்காது, கொஞ்சம் நாம் வேதனையிலிருந்து மீண்டு விடலாம் என்று நினைத்தார். ஆனால் அங்கு அதிகாலையில் அந்த சூரியன் உதயமாகிறார். அந்த சூரியன் உதயமானதை பார்த்தவுடன் இவள் மீண்டும் தவிக்க தொடங்கி விடுகிறார். ஆ, நிலவு மறைந்தது என்று நாம் நினைத்தோமே, இதோ இங்கு ஒரு நிலவு தோன்றுகிறதே, ஆனால் இது அந்த நிலவல்ல, இது வேறு நிலவு. அந்த நிலவுக்கு கரை இருந்தது, களங்கம் இருந்தது. இந்த நிலவுக்கு களங்கம் இல்லை, இது கரையற்ற ஒரு நிலவாக தோன்றியிருக்கிறது. இந்த நிலவும் நம்மை வேதனைப்படுத்துவதற்காக வந்திருக்கிறது என்று சூரியனை பார்த்தும் சீதை பிறகு வேதனைக்கு உள்ளானாள் என்று கம்பர் பாடுகிறார், நயமாக பாடுகிறார். இது ஒரு வேறு ஒரு நிலவு வந்திருக்கிறது என்று சூரியனை பார்த்து அவள் சொன்னதாக கம்பர் சொல்லியிருக்கிறார். ராமனை குறித்து அவள் எண்ணுகிறாள், மீண்டும் அந்த தோற்றத்தை நாம் பார்ப்போமா? நானுலாவு மேருவோடு நானுலாவு பாணியும், ஊனுலாவு தோளும் வாளி ஊனுலாவு பூனியும், பாணிலாவி நூல் நூலுலாவு மாலை மார்பு மீளவும், காணலாகும் ஆயினாவி காணலாகும் ஏகோளா, என்னுடைய உயிர் எப்போ எப்படியோ மீண்டு வந்துவிட்டது. நேற்று இரவை பற்றி சிந்திக்கும் போது என் உயிர் அத்தோடு போனதுதான் என்று நான் நினைத்தேன். ஆனால் என் உயிர் ஏதோ கொஞ்சம் மீண்டு வந்திருக்கிறது. அது முழுதாக மீண்டு வர வேண்டும் என்றார். என் உயிர் என்னிடம் முழுமையாக திரும்பி வர வேண்டும் என்றால் மீண்டும் அந்த ஆடவனை நான் பார்க்க வேண்டும். அந்த வில்லேந்திய உருவத்தை நான் மீண்டும் தரிசிக்க வேண்டும். அந்த உருவத்தை பார்த்தால்தான் என் ஆவி முழுவதுமாக மீண்டும் எனக்கு கிடைக்கும் என்று அவள் சொல்வதாக கம்பர் பாடுகிறார். ஒரு மேகம் வந்தது. அந்த மேகம் என்னுடைய உயிரை பருகி சென்று விட்டது. வில்லேந்திய ஒரு மேகம் வந்தது என்று ராமனை பற்றி அவள் குறிப்பிடுகிறார். அந்த ராமனும் வில்லேந்திய மேகம் போல் வந்தான் என்று குறிப்பிடுபவள் மின்னலோடு கூடிய ஒரு மேகம் போல் அவன் வந்தான் என்றும் கூறி அங்கு அவர் சொல்லும் போது மின்னல் தங்கிய மேகம் போல் அவன் வந்தான், குறுக்காக மின்னல் தங்கிய ஒரு மேகம் போல் அவன் வந்தான் என்று அவனுடைய தோற்றத்தை சொல்கிறார். அங்கு மின்னல் தங்கிய மேகம் போல் வந்தான் என்று சொல்வதற்கு அங்கு கம்பர் மின்னல் என்று ராமனுடைய தோற்றத்தில் எதை குறிக்கிறார் என்றால் அவனுடைய மார்பில் அணிந்த அந்த பூநூலை குறிக்கிறார். ராமன் மேகம் போல் கருநிறத்தில் இருக்கிறான், அவனுடைய மார்பின் குறுக்காக பூநூல் அமைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அவனை பார்க்கும் போது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு மேகத்தில் மின்னல் தோன்றுவது போல் இருக்கிறதாம். அந்த பூநூல் மேகத்திற்கு ஊடாக தோன்றுகின்ற மின்னல் போல் காட்சி அளிக்கிறது. சீதை இப்படி ராமனை பற்றி மனக்கண் முன்பு கொண்டு வந்து பார்க்கிறார். மின்னலோடு கூடிய ஒரு மேகம் போல் வந்த அவன் மீண்டும் என் முன்னால் வருவானா என்று சொல்கிறார். இங்கு ராமன் பூணூல் அணிந்து வந்த செய்தியை கம்பர் குறித்திருக்கிறார். இங்கு நமக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. என்னவென்றால், பூணூல் என்பது பலரும் அணியக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது பிராமணர்களுக்கு மட்டும் உரிய ஒன்றாக இல்லாமல் சத்திரியர்களும் அணியக்கூடிய ஒன்றாக அது இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், பூணூல் என்பது பிராமணர்கள் மட்டும் அணியக்கூடியது ஆக இல்லை, அது பல சமூகத்தவர்களும் அணியக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது. பிராமணர்கள் அல்லாத வேறு சில சமூகத்தவர்களும் பூணூல் அணிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே பூணூல் என்பது பிராமணர்களுக்கு மட்டுமே உரியதாக சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிராமணர்கள் தங்கள் மேலாதிக்கத்தை காட்டுவதற்காக பூணூல் அணிந்து காட்டிக்கொள்கிறார்கள் என்று குற்றம் சுமத்துபவர்கள் அப்படி குற்றம் சுமத்தி விமர்சனம் செய்கிறார்கள். ஆனால் பூணூல் என்பது பிராமணர்களுக்கு மட்டும் உரியதல்ல, அது சத்திரியர்களும் அணிந்திருந்தார்கள் என்பதற்கு உவமானமாக அந்த பாடலில் கம்பர் ராமன் பூணூல் அணிந்து அந்த வீதியில் நடந்து சென்றான் என்று நமக்கு காட்டுகிறார். இப்படியாக சீதை பூணூலோடு தோன்றிய அந்த ராமனை மின்னலோடு தோன்றிய மேகத்திற்கு ஒப்புமைப்படுத்தி பார்த்து தம் மனத்திற்குள் எண்ணிக்கொள்கிறார். இப்படியாக சீதை ராமனை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கும் போது, அந்த பகலில் கூட காலை விடிந்த பிறகு கூட ராமனை குறித்தே அவள் எண்ணிக்கொண்டிருக்கிறாள். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கும் போது ஒருச்சி வருகிறாள், சீதையை நோக்கி வருகிறாள். அவள் சீதையினுடைய பணிப்பெண், அவள் வருகிறாள். வழக்கமாக அவள் வந்தால் சீதையை பார்த்தவுடன் முதலில் வணங்குவாள், வணங்கிவிட்டுதால் வந்த செய்தியை சொல்லுவாள். ஆனால் இன்று அப்படி வந்த அந்த பணிப்பெண் வணங்கவில்லை. அதற்கு மாறாக அவள் ஆடுகிறாள், பாடுகிறாள், குதிக்கிறாள், ஆஹாஹா என்று மகிழ்ச்சி கூப்பாடு போடுகிறாள். சொல்ல வந்த செய்தியை சொல்லவில்லை. சீதை பார்த்த ஆச்சரியம் உறுகிறார். என்ன, என்றுமில்லாத விசேஷமாக இருக்கிறதே, இவள் என்ன இப்படி மாறிப்போய் பிட்டு பிடித்தவள் போல் ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு அவளை பிடித்து நிறுத்தி, நில் நில், ஆடுவதையும் பாடுவதையும் அப்புறம் வைத்துக்கொள், முதலில் வந்த செய்தி என்னவென்று சொல் என்று சீதை கேட்கிறாள் அவளிடம். அவள் பெயர் நீலமாலை என்று கம்பர் அந்த பாடலில் குறிக்கிறார். அப்படி நீலமாலையிடம் சீதை, என்ன காரணம், ஏதோ மகிழ்ச்சியான செய்தியை நீ தெரிவிக்க வந்திருப்பதாக தெரிகிறது, ஆனால் அதை தெரிவிக்காமல் இப்படியே ஆடியும் பாடியும் ஆடி பாடி கொண்டிருக்கிறாய், முதலில் அந்த செய்தியை சொல் என்று அவளை நிறுத்தி அவளுடைய உணர்ச்சிகளை தணித்து இவள் அவளிடம் அந்த செய்தியை வினவுகிறாய். அவள் அந்த சபையில் நடந்த அந்த அதிசய நிகழ்வை, அந்த வில் சிவதனுசு குறிக்கப்பட்ட நிகழ்வை எடுத்துரைக்கிறார். எடுத்துரைப்பவள் ஒருவன் முறித்தான் என்று சாதாரணமாக சொல்லாமல், அவன் எப்படிப்பட்ட தோற்றத்துடன் இருந்தான் என்று ராமனுடைய அங்க அடையாளங்களை எல்லாம் வர்ணித்து சொல்கிறார். சீதையினுடைய தன்மையை குறிப்பாக அவள் உணர்ந்திருக்க வேண்டும். அவள் பக்கத்திலே இருப்பவள் என்பதனால் நேற்று அந்த சீதை ராமனை பார்த்ததிலிருந்து அவளுடைய தன்மை மாறிவிட்டது என்பதை அந்த பணிப்பெண் உணர்ந்திருக்க வேண்டும். அதனால் அந்த வீதியில் நடந்து போனவன் இடத்து நம் தலைவி மனத்தை பறிகொடுத்து விட்டாள் என்பதை அந்த பெண் உணர்ந்திருக்க வேண்டும், அந்த பணிப்பெண் உணர்ந்திருக்க வேண்டும். எனவே சீதைக்கு அதை உணர்த்தும் விதமாக, நீ வீதியில் கண்டவன் தான், வில்லை முறித்தான் என்ற செய்தியை உணர்த்துவதற்காக அவனுடைய அங்க அடையாளத்தை எல்லாம் சொல்கிறான். அது வெளிப்படையாக சொல்ல முடியாது. நீ வீதியில் கண்டாய் அல்லவா, நீ வீதியில் பார்த்து மனத்துக்குள் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா, அவன்தான் முறித்தான் என்று வெளிப்படையாக சொல்வது நாகரிகமாக, அது ஒரு தலைவியிடம் பணிப்பெண் பேசக்கூடிய முறை அல்ல. என ஆகவே வெளிப்படையாகவும் சொல்லக்கூடாது, ஆனால் சீதை அதை உணர்ந்து கொள்ளவும் வேண்டும். வீதியில் கண்டவன் தான், வில்லை முறித்த அந்த சாதனையை செய்தவன் என்று சீதை அதை உணர்ந்து கொள்ளவும் வேண்டும். எனவே ராமனுடைய அந்த தோற்றத்தை எல்லாம் இப்படிப்பட்ட ஒருவன் நீல மேகம் போன்ற உருவம் உடையவன், முனிவருடன் வந்தவன், தன் தம்பியுடன் வந்தவன், அயோத்தியிலிருந்து வந்தவன் என்று அந்த செய்தியெல்லாம் சேர்த்து சொல்கிறார். பொதுவாக ஒருத்தன் முடித்தான் என்று சொன்னால் சீதைக்கு தவிப்பு உண்டாகிவிடும். ஏனென்றால் இவள் ஏற்கனவே வீதியில் சென்ற ஒருவன்பால் மனத்தை பறிகொடுத்து விட்டாள். அவன் முடித்திருந்தால் தான் சீதைக்கு மகிழ்ச்சி. வேறு ஒருவன் முடித்து விட்டான் என்றால் சீதை மிகப்பெரிய துக்கத்துக்குள்ளாகி இருப்பாள். இப்போது இவள் சொன்ன செய்திகளிலிருந்து பார்க்கும்போது, இந்த பணிப்பெண் சொன்ன செய்திகளிலிருந்து பார்க்கும்போது, உரித்தது வீதியில் தான் நேற்று கண்ட அந்த ஆடவன் தான் என்பது இவளுக்கு உறுதியாகி விடுகிறது. அந்த நேரத்தில் சீதையினுடைய மகிழ்ச்சி அளவிட்டு உரைக்க முடியாத வண்ணம் மிக பெரிதாக இருந்தது என்று கம்பர் சொல்கிறார். அவளுடைய உடல் பூரித்து போனது என்று சொல்கிறார். அது எந்த அளவு பூரித்து போனது என்றால், இதற்கு முன்பு சீதைக்கு இடை இல்லை இல்லை என்று சொன்னவர்கள் இப்போது சீதைக்கு இடை இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்களாம். அந்த அளவுக்கு அவளுடைய உடல் மகிழ்ச்சியால் பூரித்து பெருத்து போய்விட்டது என்று கம்பர் சொல்கிறார். இதில் உள்ள அந்த அந்த அந்த கவித்துவ அழகை, அந்த உணர்ச்சி பெருக்கால் அவள் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு போனால், எவ்வளவு தூரம் போனால் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவள் அப்படி உடனே அவ்வளவு தூரம் உடல் படுத்து விடுமா என்றெல்லாம் தர்க்கபூர்வமாக கேள்வியை நாம் எழுப்பக்கூடாது. கவிதை எப்போதும் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது. ஆகவே சீதையினுடைய மகிழ்ச்சி இல்லையே இல்லாத இருந்த அவளுடைய இடை பிறருடைய கண்ணுக்கு தெரியும் அளவிற்கு, அவளுடைய உடல் பூரிக்கும் அளவிற்கு பெரிதாகிவிட்டது. அந்த அளவிற்கு சீதையினுடைய உவகை இருந்தது என்று கம்பர் உணர்த்துகிறார். அப்படி மகிழ்ந்தவள் அப்படிப்பட்ட சீதை மனத்துக்குள் இன்னொன்றும் எண்ணிக்கொள்கிறார். இந்த பணிப்பெண் சொன்னதிலிருந்து நேற்று நாம் பார்த்த அந்த ஆடவன் தான் வில்லை முடித்தான் என்பது உறுதியாக தெரிகிறது. ஒருவேளை அவன் அல்லாமல் வேறொருவன் குறித்திருந்தால் நம்முடைய உயிரை நாம் முடித்துவிட வேண்டியதுதான் என்று அப்போது அவள் ஒரு தீர்மானம் செய்து கொண்டாள் என்றும் கம்பர் சொல்லுகிறார். இந்த செய்திகள் எல்லாம் வால்மீகத்தில் இல்லை. ஏனென்றால் வால்மீகத்தில் அங்கு வில்லை முறிப்பதற்கு முன்பு, வில்லை முறிப்பதற்கு முன்பு ராமனும் சீதையும் சந்தித்ததாக சொல்லப்படவில்லை என்பதனால் இந்த செய்தியெல்லாம் சொல்லப்பட வேண்டிய அவசியமும் இல்லாமல் போகும். சீதை இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் கொண்டாள், ராமன் அல்லாமல் வேறு ஒருவன் முடித்திருந்தால் என் உயிரை நான் முடிப்பேன் என்று சீதை நினைத்தாள் என்று வால்மீகத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கு கம்பர் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டாகிவிடும். ஏனென்றால் இவள் ஏற்கனவே மனத்தை ஒருவன்பால் கொடுத்து விட்டாள். எனவே அவன் முடித்திருந்தால்தான் இவளுக்கு உகந்த செய்தி அது. வேறொருவன் முடித்திருந்தால் இவளுக்கு உகப்புக்குரியது அல்ல. இவளுடைய கற்புக்கு இழுக்காகிவிடும். இவள் ஏற்கனவே மனத்தை ஒருவன்பால் போக்கிவிட்டாள் என்பதனால் வேறொருவனை இவளால் மணக்க முடியாது. ஆனால் தந்தை ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார். வில்லை முடிப்பவனுக்கு தன்னுடைய மகளை கொடுப்பதாக வாக்கு கொடுத்து நிபந்தனையை வைத்திருக்கிறார். தந்தை வாக்கு அங்கு பொய்த்து போகும். ஆக தந்தையினுடைய வாக்கு நிறைவேற வேண்டும் என்றால் வில்லை முடித்தவனை மறக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இவள் உள்ளாகிறார். அப்படிப்பட்ட இரண்டும் இருதலை கொல்லி எறும்பாக தவிக்கக்கூடிய நிலையில் சீதைக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அவள் தன்னுடைய உயிரை மாய்த்து விடுவதுதான். எனவே சீதை தன்னுடைய ராமன் அல்லாமல் வேறு ஒருவன் வில்லை முறித்திருந்தாள், ராமன் என்று அவள் பெயரை குறிப்பிட்டு நினைக்கவில்லை, தான் முந்தைய தினம் வீதியில் பார்த்த அவன் அல்லாமல் வேறு ஒருவன் வில்லை முறித்திருந்தால் வேறொருவன் வில்லை முறித்திருந்தால் என்னுடைய உயிரை நான் போக்கிக் கொள்வேன் என்று சீதை தனக்குள் தீர்மானம் செய்து கொண்டாள் என்று கம்பர் சொல்கிறார். இல்லையே நுசு பெண்பார் உண்டுண்டு என்னவும் வெள்ளியல் முளைகளும் விம்ம விம்முவாள் சொல்லிய குறியின தோன்றலே அவன் அல்லநேல் இறப்பன் என்று அகத்துள் உண்ணிலா உள்ளின் உண்ணினாள். இந்த பணிப்பெண் சொல்லிய அடையாளங்களை வைத்து பார்க்கும் போது அவன்தான், நேற்று நான் பார்த்தவன்தான் என்பது எனக்கு என் மனதுக்கு தெரிகிறது. ஒருவேளை அவன் இல்லாமல் போய்விட்டான், வில்லை முறித்தவன் வேறொருவன் என்று ஆகிவிட்டான், நான் இறப்பன் என்று அகத்துள் உண்ணினாள், தன் ஆக மனசுக்குள் சீதை எண்ணினாள் என்று கம்பர் சொல்கிறார். இப்படி சீதை தனக்குள்ளாக எண்ணிக்கொண்டிருந்த இடத்தில் இப்படியாக மனத்திற்கு பலவிதமான எண்ணங்களில் இருந்த போது அவள் எண்ணிய ஒரு பாடல் தான் இந்த 75வது பாடலாக இருக்கு. விண்ணுலே எழுந்த மேகம் மார்பில் நூலில் விண்ணோடியும் மண்ணுலே எழுந்ததென்ன வந்து போன மைந்தனார், என்னுளே இருந்த போதும் யாவர் என்று தேர்கிலே, தன்னுளே இருந்த போதும் என் கொள்காண்டில் ஆதவே, விண்ணுலே எழுந்த மேகம் மார்பின் நூலின் விண்ணோடும் மண்ணுலே எழுந்ததென்ன வந்து போன மைந்தனார், என்னுளே இருப்பினும் யாவர் என்று தேர்கிலே, தன்னுளே இருந்த போதும் என் கொள்காண்டில் ஆதவே. சீதனுடைய பல்வேறு மன உணர்ச்சிகளை உரைக்கின்ற பாடல்களில் இது ஒரு பாடலாக அமைந்திருக்கு. பல பாடல்களில் ஒரு பாடலை எடுத்து இந்த தொகுப்பாசிரியர் இங்கு சொல்லியிருக்கு. அந்த காலையில் அந்த அதிகாலையில் சீதையினுடைய மன உணர்வுகள் என்னவாக இருந்தது என்பதை சொல்லக்கூடிய பாடல். விண்ணுலே எழுந்த மேகம் மார்பின் நூலின் விண்ணோடியும் மண்ணுள்ளே எழுந்ததென்ன வந்து போன மைந்தனா, அது வரைக்கும் அது ராமனை குறிக்கக்கூடிய வாசகம். ராமனை பற்றி சீதை இப்படி எண்ணுகிறார், ராமன் எப்படிப்பட்டவன் என்றால் விண்ணுலே எழுந்த மேகம், அந்த ஆகாயத்தில் தோன்றிய மேகமானது மார்பின் நூலின் விண்ணொடு, மார்பில் உள்ள நூலாகிய மின்னலோடு, மார்பு நூலாகிய மின்னலோடு இம்மண்ணுள்ளே எழுந்ததென்ன, இந்த மண்ணுலகத்தில் இறங்கியது என்று சொல்லும் விதமாக வந்து போன மைந்தனார், வந்து சற்று நேரத்தில் என் கண்ணை விட்டு மறைந்து போன ஆடவராகிய அவர் ராமனை குறித்து பன்மையாக மனத்துக்குள் எண்ணுகிறார், உயர்வு பன்மையில் எண்ணுகிறார், மைந்தனார் என்று சொல்கிறார். மைந்தனார், மைந்தன் என்றால் ஆடவன் என்ற பொருள், மைந்தன் என்றால் இப்போது பெரும்பாலும் மகன் என்ற பொருளில் அந்த சொல்லை நாம் வழங்குகிறோம், ஆனால் மைந்தன் என்றால் ஆடவன் என்ற பொருள் பொது பொருளில் வரும், ஆண்களையெல்லாம் பொதுவாக குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும் அது வரும், மைந்தன் என்றால் ஆண் என்று இங்கு அந்த பொருளில் தான் வரும். மைந்து என்ற சொல்லில் இருந்து அந்த மைந்தன் என்ற சொல் வருகிறது. மைந்து என்றால் வலிமை என்று, மைந்தன் என்றால் வலிமை உடையவன், ஆண்கள் வலிமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்களை குறிப்பதற்கு மைந்தன் என்ற சொல் வழக்கத்தில் வந்தது. அதன் பிறகு அது ஆண் பிள்ளைகளை மட்டுமே குறிப்பதற்கு மைந்தன், இவர் என்னுடைய மைந்தன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய விதமாக, அந்த பிள்ளைகளை மட்டுமே குறிக்கும் விதமாக அது இப்போது ஒரு குறுகிய பொருளுக்குள் அது அடைபட்டு சொல்லப்படுகிறது. ஆனால் மைந்தன் என்பது பொதுவாக அது ஆடவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இலக்கியங்களில் பயின்று வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கும் அப்படித்தான் வந்திருக்கு, பொதுவாக ஆடவன் என்ற பொருளில் வந்து. இங்கு சீதை ராமனை குறித்து மரியாதை பன்மையோடு மைந்தனார் என்று சொல்கிறார். அந்த ஆடவர், வந்து போன ஆடவர், வானத்திலிருந்து மண்ணுக்கு இறங்கி வந்த ஒரு மேகம், மார்பு நூலாகிய மின்னலோடு இறங்கி வந்த அந்த மேகம், அப்படி வந்த அந்த மேகம் போல் வந்த அந்த ஆடவர் என்னுள்ளே இருந்த போது, என் எண்ணத்திற்குள்ளே இருந்த போது, எண் என்பது இந்த எண்ணத்தை குறிக்கிறது, எண்ணம் உள்ளத்தை குறிக்கிறது, என் எண்ணத்திற்குள்ளே இருந்த போதும் யாவர் என்று தெரியும், அவர் யார் என்று நான் அறியாமல் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த பாடல் அந்த நீல மாலை வந்து சேரி சொல்வதற்கு முந்திய முந்திய நிலையில் சீதை பல்வேறு எண்ணங்கள் எண்ணமிட்டுக் கொண்டிருந்த போது அவர் நினைத்த செய்திகளை சொல்லக்கூடிய பாடல். என்னுள்ளே இருந்த போதும் யாவர் என்று தெரியும். அவர் அந்த அந்த வீதியில் என்னுடைய பார்வையில் தோன்றி மறைந்து போனாரே, அவர் என்னுடைய எண்ணத்திற்குள் தான் இருக்கிறார். ஆனாலும் நான் யார் என்று அவரை பற்றி தெரியலை, அறியவில்லை, நான் தெரியவில்லை என்று சொல்லிக்கொள். பொதுவாக எங்கோ இருப்பவரை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போது இங்கே இந்தியாவில் சென்னையில் ஒருவர் இருக்கிறார், ஆனால் எங்கோ அமெரிக்காவில் ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இங்கு சென்னையில் இருப்பவர் அமெரிக்காவில் இருப்பவரை பற்றி, அங்கே ஒருவர் இருக்கிறாரா அமெரிக்காவில், அவ்வளவு தூரத்தில் இருக்கிறார் நான் எப்படி அறிவேன், அவ்வளவு தூரத்தில் இருக்காரே அதை அறிய முடியாது என்று சொல்லலாம். அது தர்க்கத்திற்கு பொருத்தமானது. தொலைதூரத்தில் இருப்பவரை பற்றி அறியவில்லை, நான் அறியவில்லை என்று சொன்னால் அது பொருத்தமானது. ஆனால் அந்த வீதியில் நடந்து போனவர், மின்னலோடு தோன்றிய மேகம் போல் வீதியை கடந்து போனவர் எனக்குள்ளத்தான் இருக்கிறார், என் எண்ணத்திற்குள் தான் இருக்கிறார். ஆனால் அவர் யார் என்று நான் தெரியாமல் இருக்கிறேன். இது வியப்புக்குரியதல்லவா? எங்கோ தூரத்தில் இருந்தால், எங்கோ தெரியாத இடத்தில் இருந்தால் அவரை பற்றி தெரியவில்லை என்று சொல்வது பொருத்தமாக. ஆனால் ஆனால் அவர் இருப்பது என்னுடைய உள்ளத்திற்கும் என்னுடைய எண்ணத்திற்கும், எனக்குள் தான் அவர் இருக்கிறார், அவரை பற்றி நான் தெரியாமல் இருக்கிறேனே என்று சீதை சொல்ற. இது வியப்புக்குரியதல்லவா? உள்ளேயே இருப்பவரை, பக்கத்திலேயே இருப்பவரை பற்றி தெரியாமல் இருப்பது வியப்புக்குரியதல்லவா என்று சொல்ற. என்னுள்ளே இருந்த போதும் யாவர் என்று தெரிகிறேன், சேர்ந்து அறியாத அறியாது இருக்கு. அடுத்து மேலும் சொல்கிறாள், கண்ணுள்ளே இருந்த போதும் என்குள் காண்கில் ஆததே. கண்கள் இருக்கிறதவே இருக்கின்றனவே, அந்த கண்கள் சற்று தூரத்தில் இருப்பவரை கூட யார் என்று கண்டுவிடும். கூப்பிடு தூரத்தில் அங்கு வருபவரை கூட அதோ அவர் வருகிறார் என்று கண் பார்த்து அறிந்துவிடும். ஆனால் இவர் இந்த வீதியில் நடந்து போறாரே, இவர் என் கண்ணுக்குள்ளதான் இருக்கிறார். ஆனால் கண்ணுக்குள் இருந்த போதிலும் கூட அவர் அவரை பார்க்க முடியாமல் இந்த கண்கள் தவிக்கின்றன என்று சொல்ல. கண்ணுள்ளே இருந்த போதும் என்கொள் காண்கிலாததே. என்கொள் என்பது அந்த வினாவாக வருகிறது. என்கொள் எதற்கா, எதற்கு, ஏன் கண்ணுள்ளே இருந்த போதும் காண்கிலாதது ஏன், என் கண்கள் அவளை அவரை காணாது இருப்பது ஏன் என்று கேட்கும். அந்த காண்கிலாதவே என்பது காண்கிலாதது என்று வரணும், காண்கிலாததுவே என்று வர வேண்டும், காண்கிலாததே, அது காண்கிலாதவே என்று வந்து அந்த ஈர்கட்டு வந்து காண்கிலாதது ஏன் என்று வர வேண்டும். அந்த காண்கிலாதது என்கொள் என்று அந்த வார்த்தை சேவ், காண்கிலாதது என்கொள், காணாது இருப்பது ஏன் என்பது பொருள். கண்ணுக்குள்ளே இருந்த போது காணாதிருப்பது ஏனோ, கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் கூட கண்கள் கண்டுவதில்லை, ஆனால் கண்ணுக்குள் இருந்தாலும் காணாமல் அந்த கண்கள் இருக்கின்றனவே என்று தனக்குள்ளாக சொல்லி அங்கலாய்த்துக் கொள்கிறார், ஆதங்கப்பட்டுக் கொள்கிறார். அவர் எனக்குள் தான் இருக்கிறார், ஆனால் அவர் யார் என்று நான் தெரியாதிருக்கிறேன். அவர் கண்ணுக்குள் தான் இருக்கிறார், ஆனால் அவரை நான் பார்க்காமல் இருக்கிறேன் என்று சொல்லி ஆதங்கப்படுகிறார். இப்படியாக இந்த பாடல் அமைந்தது. இது சந்தேகங்கள் ஐயா, முதல் இரண்டு வரிகள்ல விண்ணுலே எழுந்த மேகம் மார்பின் நூலின் மின்னோடு இம். அந்த மார்பின் நூலில் வந்து மின்னலுக்கு ஒத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா ஐயா? மார்பின் நூலின் மின்னோடு என்றால் மார்பு நூலாகிய மின்னலோடு என்றார். மார்பில் அணியப்பட்ட அந்த நூலாகிய மின்னலோடு என்றார். அந்த மேகம் எப்படி வந்தது என்றால் மார்பில் அணியப்பட்ட நூலாகிய மின்னலோடு அந்த மேகம் வந்தது என்று சொல்றோம். மார்பு நூலின் அது நாம் பொருள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ராமன் மேகம் போல் தோற்றமுடையவன், ராமனுடைய மார்பில் அணிந்த அந்த நூல் பூநூல் அது மின்னல் போல் காட்சி. இவ்விதமாக ராமன் உண்டான் என்று அவள் சரி. அதுல எழுந்தது என்ன என்ற வார்த்தை எழுதல் என்றால் இறங்குதல். மண்ணுள்ளே எழுந்தது என்ன, மண்ணுள்ளே இறங்கியது என்ன? அந்த எழுதல் என்பதற்கு இறங்குதல் என்ற பொருள் திருக்குறளில் கூட தலையின் எழுந்த மயிரணிய மாந்தர் நிலையின் எழுந்த கடை என்று வருகிறது. அங்கு நிலையின் எழுதல் என்றால் தன்னுடைய உயர்ந்த நிலையில் இருந்து இறங்குதல் என்றார். அங்கு அந்த எழுதல் என்பது இறங்குதல் என்ற பொருளில் வருவது போல இங்கும் எழுதல் என்பது இறங்குதல் என்ற வானத்தில் இருந்து ஒரு மேகம் மண்ணில் இறங்கி நடந்து போனது போல அவர் போனார் என்று சீதை சொல்கிறார். ஐயா, அதே போல் தேர்கிலேன் நான் என்ன ஐயா? தேர்கிலேன் தேர்கிலேன் என்றால் நான் அறியாது இருக்கிறேன். தேர்தல் என்றால் ஒன்றை தெரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல் என்றால் இங்கு தேர்கிலேன் என்றால் அவர் யார் என்று நான் அறியாதிருக்கிறேன், அறிய முடியாதவளாகி இருக்கிறேன் என்ற ஒரு பொருளை. தேர்தல் ஐயா, தல் விகுதி அப்படின்னா? அந்த அதுல இருந்துதான் இது அந்த தேர்தல் என்று. தேர்தல் என்றால் தெரிதல் என்றார். ஒன்றை உறுதியாக தெரிதல், பெரும் தெரிதல் அல்ல, தேர்ந்து அதாவது இதுதான் அது என்று உறுதியாக தெரிவதைத்தான் தேர்தல் என்று சொல்லும். அவன் தேர்ந்து கொண்டான், அதுதான் என்று தேர்ந்து கொண்டான் என்றால் அதுதான் என்று தெளிவாக அறிந்து கொண்டான், உறுதியாக அறிந்து கொண்டான் என்றார். இங்கு அவளுக்கு யார் என்றே தெரியவில்லை. யாரோ ஒருவன் வீதியில் போனான், அவள் அவன் அவன் பின்னே இவளுடைய உள்ளம் போய்விட்டது, அவன் இவளுடைய உள்ளத்திற்குள் வந்து விட்டான். அதனால் அவள் இப்படி எண்ணுகிறாள், அவன் என் உள்ளத்திற்குள் வந்து இருக்கிறான், உள்ளத்திற்குள் இருந்தும் அவன் யார் என்று நான் தெளிவாக அறியாதவளாக இருக்கிறேன், அவன் எந்த ஊரோ யாரோ என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்ன. கண்ணுக்குள்ளே தான் இருக்கிறான், ஆனால் அவனை பார்க்க முடியவில்லை. அவளுக்குள் ஒரு ஆசை இருக்கிறது, அவனை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று அவள் தவிக்கிறாள், ஆனால் அவளுடைய கண்ணுக்குள் தான் அவன் இருக்கிறான், ஆனால் கண்ணுக்குள் இருந்து கண்ணால் அவனை பார்க்க முடியவில்லையே என்ற தவிப்பு, கண்ணுள்ளே இருந்த போதும் என்குள் காண்கில் ஆதவே என்ற அந்த அடியில் அமைந்திருக்கிறது. அவளுடைய அந்த தவிப்பு அந்த அடியில் நமக்கு துல்லியமாக தெரியும். கண்ணுள்ளே இருந்த போதும் என்குள் காண்கில் ஆதவே. சரி. அடுத்த பாடல் பார்க்கலாமா ஐயா? உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு ஐயா? கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் கட்டியாயிருக்கு, நாளைக்கு தொடரலாமா இல்ல? நாளைக்கு அடுத்த வாரம் பார்க்கலாமா? லைக் நீங்க கஷ்டப்படாதீங்க ஐயா. இல்ல இல்ல, அதை பத்தி ஒண்ணு பனிக்காலம்ங்கிறதுனால இப்போ வெயில் அடிக்குதாமே சென்னையில. அப்ப வெயில் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ரெண்டு மூணு நாளை கொஞ்சம் வெளியூர்களுக்கு போயிட்டு வந்தேன், அதனால ஓ ஓகே. இந்த பாடல் வந்து ஒரு சந்த அமைப்புல உள்ள பாடல். தானதான தானதான தானதான தானதா தானதான தானதான தானதான தானதா என்ற அமைப்புல உள்ள பாடல் ஒரு நாம் பார்த்த பாடல். இன்னுளே எழுந்த மேகம் மார்பின் ஊரில் இன்னொடையும் மண்ணுளே எழுந்ததென்ன வந்து போன மைந்தனா. என்னுளே இருந்த போதும் யாவர் என்று தெரியலே, தன்னுளே இருந்த போதும் என்குள் காண்கில் ஆதவே. இந்த பாடல் நியாயப்படி எழுசீர் விருத்தம், ஏழு சீராக அச்சிடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இங்கு ஆறு சீராக தவறுதலாக பிரித்து அச்சிடப்பட்டிருக்கு. இப்படி ஆறு சீராக பிரித்து அச்சிடப்பட்டு அதன்படி படித்தால் அந்த சந்தம் வராது. விண்ணுளே எழுந்த மேகம் மார்பின் நூலில் இன்னொரையும் மண்ணுளே எழுந்ததென்ன, அப்படி ஆறு சீராக படித்தால் அந்த சந்தம் வராது. ஆனால் ஏழு சீராக பிரித்து படிக்க வேண்டும். அப்படி பிரித்து படித்திருக்க வேண்டும், அதன் சரியான முறை. அப்படி படிக்கும் போது அந்த சந்தம் வந்து விண்ணுளே எழுந்த மேகம் மார்பின் நூலில் இன்னொடையும் கண்ணுளே எழுந்ததென்ன வந்து போன மைந்தனார். உன்னுளே இருந்த போதும் யாவர் என்று தெரிகிலே, கண்ணுளே இருந்த போதும் என்குள் காண்கில் ஆதவே. இந்த பகுதியில் இந்த மாதிரியான சந்தத்தில் சில பாடல்கள் அடுத்தடுத்து வருகின்றன. அவையெல்லாம் படிப்பதற்கு இந்த ஓசையிலேயே இனிமையாக அமைந்திருக்கின்றன. எங்கு நின்று எழுந்ததிந்த இந்து வந்து எங்கு நின்று எழுந்ததிந்த இந்து வந்து என் நெஞ்சுலா அங்கியன் அணங்கனைத வம்பின் வந்த சிந்தை நோய் பொங்குகின்ற கொங்கை மேல் விடம் பொழிந்தது என்னினும் தங்குள் வந்த திங்களன் அலங்கலங்கம் இங்கில்லையே என்றெல்லாம் அதே சந்தத்தில் பல பாடல்கள் அமைந்திருக்கின்றன. ஆனால் இங்கு நமது தோப்பாசிரியர் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் அந்த பகுதியிலிருந்து. ஐயா, இங்கே எந்த சொல் ஐயா? அது இரண்டு சொற்களாக வந்திருக்கணும், அரிசியர் என்று. அதாவது அந்த முதல் அடியில் அந்த விண்ணுள்ளே விண்ணு வரைக்கும் ஒரு சி விண்ணு, அந்த லே இருக்கு, லே இருக்கிறது அல்லவா, அதோடு ஏ என்பதை சேர்க்க வேண்டும். ஏ சேர்த்து லேயும் ஏயும் ஒரு சி, அடுத்து விழுந்த ஒரு சி, அப்படி பிரிக்கணும். அந்த விண்ணுக்கு அடுத்து ஒரு பிரிவு, அப்புறம் அடுத்து லேயையும் ஏயும் சேர்த்துடணும், அது வரைக்கும் ஒரு சி லே ஏ. விண்ணுளே எழுந்த மேகம் மார்பின் நூலில் விண்ணோடியும், அதே போல அடுத்த அறியணும். மண்ணுலே அந்த அந்த மண்ணுக்கு அடுத்து பிரிக்கணும், அந்த லேயையும் ஈயையும் சேர்க்கணும், அப்புறம் பிரிக்கணும். ஈக்கு அடுத்து விழுந்த என்பதை பிரிக்கணும். மண்ணுலே எழுந்தது என்ன, மண்ணுலே எழுந்தது என்ன வந்து போன மைந்தனா, அப்படி பிரித்து பதித்திருக்க வேண்டும். அப்படி பதித்திருந்தா அது எழுசி ராசி இருக்குமா காட்சியும். சரி ஐயா, நன்றி. இப்படி சீதை எண்ணமிட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த நீல மாலை வரிகிறாள். ராமனை பற்றிய அங்க அடையாளங்களை சொல்லி அவன் முடித்து விட்டான் என்று, வில்லை முடித்து விட்டான் என்ற நற்செய்தியை சொல்கிறாள். உடனே சீதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறாள், பூரிக்கிறாள். அவளுடைய இல்லை என்று சொல்லக்கூடிய விடை கூட இருக்கிறது என்று எல்லோருக்கும் தோன்றும்படியாக அந்த பூரிப்பால் அவள் பெருத்து போகிறாள் என்று கம்பர் காட்டி. இப்படியாக மிக அதிக மகிழ்ச்சி அடைந்து சீதை இங்கு இருக்க அங்கே அத்தோடு காட்சியை அங்கு நிறுத்தி விடுகிறார். அடுத்து அவருடைய படப்பிடிப்பு கருவியை அயோத்திக்கு திருப்புகிறார். அங்கே தசரதன் இருக்கும் இடத்தை நோக்கி திருப்புகிறார். இந்த தூதர்கள் போனார்கள் அல்லவா, கனகன் அனுப்பி வைத்த தூதர்கள், அவர்கள் போய் ஓலையை கொடுக்கிறார்கள் தசரதனிடம். தசரதனுக்கு மகிழ்ச்சி தாள முடியவில்லை. தன் மகன், முனிவர்களோடு போன மகன், முனிவர்களோடு போய் போய் போன மனித மக்களுக்கு என்ன ஆயிற்றோ ஏதாயிற்றோ என்று அச்சத்தோடு இருந்த அந்த தசரதன், இப்போது அவர்களுக்கு நல்ல சுபமங்கலமான நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை ஓலை மூலம் கேள்விப்பட்டதும் மிக்க மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே போய்விடுகிறார். அங்கே சீதையை பற்றி சொல்லும் போது சீதை மகிழ்ச்சியால் உடல் பூரித்தாள் என்று சொன்னவர் இன்னும் ஒருபடி அதிகமாக போய் அவள் இடையில் அணிந்திருந்த மேகலையே அறுந்து விழுந்து விட்டது என்று கூட கம்பர் ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். இங்கு தசரதனுடைய மகிழ்ச்சியை பற்றி சொல்லுபவர் தன்னுடைய மகன் மிகப்பெரிய சாதனை படைத்து சீதையை மணக்கப் போகிறான் என்ற செய்தியை கேட்டவுடன் உடல் பூரிக்கிறான். அந்த பூரிப்பில் அவன் தோள்களில் அணிந்திருந்த அந்த பாகு வளையங்கள் தெரித்து விழுந்து விட்டனவா அப்படி சொல்கிறார். அங்கு சீதையினுடைய உடல் பூரிப்பால் மேகலை அறிந்து விழுந்தது. இங்கு தசரதனுடைய உடல் பூரிப்பால் அவன் அந்த தோள்களில் அணிந்திருந்த பாகு வளையங்கள் என்ற ஆபரணங்கள் தெரித்து விழுந்து விட்டன என்று கம்பர் பாடியிருக்கிறார் ஒரு பாடலில். இப்படியாக மகிழ்ச்சியின் உச்சத்தை பற்றி சொல்லும் போது அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டுவது புலவர்களுடைய இயல்பு. அங்கு இது சாத்தியமா என்ற கேள்வியெல்லாம் நாம் உடனே வைக்கக்கூடாது. அந்த மகிழ்ச்சியின் உச்சம் அந்த அளவு இருந்தது, அந்த உணர்வைத்தான் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த உணர்வை நமக்கு கடத்துவதற்கு புலவர்கள் இப்படியெல்லாம் மிகைப்படுத்தி காட்டி அந்த உணர்வை நம் முன்பு கொண்டு வந்து காட்டுகிறார்கள். அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கு நாம் தர்க்க ரீதியான கேள்வியை இடையே நீட்டிவிடக்கூடாது. அப்படியானால் நாம் கவிதை சுவைப்ப கவிதையை சுவை கவிதை சுவைஞர் என்ற நிலையில் இருந்து மாறி தர்க்கவாதி என்ற நிலைக்கு போய்விடும். கவிதை சுவைஞராக இருப்பது வேறு, தர்க்கவாதியாக இருப்பது வேறு, ரெண்டும் வெவ்வேறு நிலைகள். கவிதை சுவைஞராக இருப்பவர்களுக்கு இதயம்தான் பிரதானம், ஆனால் தர்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு மூளைதான் பிரதானம். கவிதை என்பது மூளையால் பின்னப்படுவதல்ல, இதயத்தால் கட்டப்படுவது. எனவே கவிதையை ரசிப்பவர்களாகிய நாமும் இதயத்தை கொண்டுதான் கவிதைகளை ரசிக்கும். இப்படி தசரதன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறான். அவன் உடனே அவன் உத்தரவிடுகிறான், தன்னுடைய படைகளுக்கு பறையறிந்து தெரிவிக்கும்படி உத்தரவிடுகிறான். நாம் எல்லாம் மிதிலாபுரிக்கு போக வேண்டும், என் மைந்தன் அரிய செயல் நிகழ்த்தி சீதையை மணக்க இருக்கிறான், அந்த வைபவத்தில் நாம் எல்லாம் போய் பங்கேற்க வேண்டும், எல்லோரும் புறப்படுங்கள் என்று பறையறிந்து செய்தி தெரிவிக்க செய்கிறார். அப்படி நாடெங்கும் பறை அறிவிக்கப்படுகிறது. அந்த நாற்படையை சேர்ந்த வீரர்கள் எல்லாம் உடனே புறப்பட ஆயத்தமாகிவிடுகிறது. யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலால் படை என்று நாற்படையை சேர்ந்த வீரர்களும் தயாராகி விடுகிறார்கள். போருக்கு செல்வதாக இருந்தால் அந்த ஆடவர்கள் மட்டும் செல்வார்கள். இப்போது போருக்கு செல்லவில்லை, மங்கள மன நிகழ்வுக்கு செல்கிறார்கள். எனவே அந்த போரில் அந்த படையில் உள்ள ஆடவர்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் பிள்ளைகள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு பயணிக்கிறார். அப்படி பெரும் எண்ணிக்கையில் அவர்கள் பயணிக்கிறார். எல்லோரும் விடுதலைக்கு நாம் பயணப்பட வேண்டும். நம் ராமனுடைய திருமண வைபவத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற அந்த பறை ஓசையை கேட்டவுடன் அந்த மக்களுடைய நிலை எப்படி இருந்தது, அந்த அயோத்தி நகர மக்களினுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை இந்த 76வது பாடல் காட்டுகிறது. இது எழுச்சி படலம் என்ற பகுதியில் இடம்பெற்றிருக்கு. இதற்கு முன்பு உள்ள படலம் கார்முக படலம். அது கார்முகம் என்றால் வில், அந்த வில் குறித்த செய்தி சொல்லப்பட்டிருந்ததனால் அதற்கு கார்முக படலம் என்ற பெயர் அமைந்திருந்தது. இது எழுச்சி படலம். எழுச்சி என்றால் எழுதல் என்ற அர்த்தம். எழுதல் என்றால் இருந்த இடத்திலிருந்து, தங்கி இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிப்பதற்காக எழுதல். பொதுவாக படை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு, இன்னொரு நாட்டை கைப்பற்றுவதற்கு போகும்போது படை எழுச்சி என்று அதை குறிப்பிடுவார். இங்கும் ஒரு எழுச்சி இருக்கிறது. இது ஒரு நாட்டை கைப்பற்ற போவதற்கான எழுச்சி அல்ல, ஒரு மங்கள நிகழ்வில் பங்கேற்க போவதற்கான எழுச்சி. எழுந்து புறப்படுவதை கூறுவதனால் இதற்கு எழுச்சி எழுச்சி படலாம் பெயர் இடம்பெற்றிருக்கு. எழுச்சி படலம், எழுந்து புறப்படுவதை கூறுகின்ற பகுதி. அதனால் இதற்கு எழுச்சி படலம் என்று. சாற்றிய முரசொலி செவியில் சாறு முன், ஓத்தொழி மகளிரும் கோல மைந்தரும், ஏற்றரு குமரரும் வென்றி வேந்தரும், காற்றெறி கடல் என கழித்து ஓங்கினார். அந்த முரசொலி, அந்த பறையரும் அறைந்து சொல்லப்பட்ட அந்த ஒளி காதுகளில் வந்து சேரும் முன், சாற்றிய முரசொலி, சாற்றுதல் என்றால் சொல்லுதல், சொல்லப்பட்ட பறை சொல்லப்பட்ட அதாவது வார்த்தைகளோடு சேர்த்து சொல்லப்பட்ட அந்த முரசொலி, அறைந்து சொல்லப்பட்ட அந்த முரசொலி செவியில் சாரும் முன், தங்களுடைய காதுகளில் வந்து சேரும் முன்பாக, போற்றொடி மகளிரும், அது நாம் எதுகைக்கு ஏற்ப அதை படிக்க வேண்டும் என்றால் போற்றொடி என்றுதான் படிக்க வேண்டும். இங்கு புரிந்து கொள்வதற்காக கோல் கூட்டல் தொடி என்று பிரித்து பதிப்பித்திருக்கிறார்கள். ஆனால் அது சேர்த்து எழுதப்பட்டால் போற்றொடி என்று வரும். அப்படி போற்றொடி என்று சேர்த்து படித்தால்தான் சாற்றிய என்பதற்கு பொருத்தமான எதுகையாக அது அமையும். இல்லை என்றால் சாற்றிய முரசொலி செவியில் சாறு முன், கோல் தொடி அங்கு சாற்று, அந்த அங்கு வல்லின இற்று இருக்கிறது, ஆனால் இங்கு இல்லு இருக்கிறது, அது அந்த எதுகை ஒத்த ஓசை உடையதாக அமையாது. அதனால் அதை நாம் சேர்த்து வாசிப்பது தான் சால பொருத்தமானது. சாற்றிய முரசொலி செவியில் சாறு முன், போற்றொடி மகளிரும் கோல மைந்தரும், அடுத்தும் சேர்த்துதான் படிக்க வேண்டும். ஏற்றரு குமரரும் வென்றி வேந்தரும், காற்றெறி கடல் என கழிப்பில் ஓங்கினார். அவர்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு போய்விட்டார்கள். மகிழ்ச்சி அவர்களுக்கு மிக மேலோங்கியது என்று சொல்கிறார். அப்படி மகிழ்ச்சி மேலோங்கியதற்கு ஒரு உபமானத்தை சொல்கிறார். எப்படி மகிழ்ச்சி அவர்களுக்குள் மேலோங்கியது என்றால், காற்று எரி கடல் என கழிப்பில் ஓங்கினார். காற்றால் தாக்கப்பட்ட கடல் எப்படி பொங்குமோ அப்படி அவர்களுக்குள் மகிழ்ச்சி மேலோங்கி பொங்கியது என்று சொல்லி, அங்கு காற்று எரி என்று இடையின ரீ போட்டிருக்கிறார். இடையின ரீ போட்டு அச்சிடப்பட்டிருக்கிறது, அது தவறு. அங்கு பள்ளின ரீயாக அதை மாற்றிக்கொள்ளுங்கள். காற்று எரிதல், எரிதல் என்றால் தாக்குதல். இடையின ரீ போட்டு எரி என்று வந்தால் காற்று எரிகின்ற என்று அர்த்தம் வருகிறோம். எரிதல் என்றால் தீப்பிடித்து எரிதல் என்று அர்த்தம். எரிதல் என்றால் தாக்குதல். பந்தை எரிந்தான் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, பந்தை அவன் மீது எரிந்தான் என்றால் பந்தை எரிந்து அவனை தாக்கினார். எரிதல் என்றால் தாக்குதல், வீசுதல் என்றெல்லாம் பொருள் தரக்கூடிய வார்த்தை. பள்ளின ரகரம் அங்கு இடம்பெற்றிருந்தால் தாக்குதல் அல்லது வீசுதல் என்ற பொருள் வரும். ஆனால் இடையன ரகரம் இடம்பெறும் போது அர்த்தம் மாறிவிடுகிறது, அங்க பொருத்தமான அர்த்தம் எதுவும் வரவில்லை. எனவே அந்த இடையினத்தை மாற்றிவிட்டு நீங்கள் வல்லினமாக அதை திருத்திக் கொள்ளலாம். காற்றால் தாக்கப்பட்ட கடல் போல, கடல் என கழுத்தில் ஓங்கினார். மகிழ்ச்சியில் அவர்கள் எல்லோரும் மேலோங்கினார்கள் என்று அந்த இறுதி அடி சொல்லுகிறது. அவர்கள் யார் யார் என்றால், யார் யார் என்றால், கோல் தொடி மகளிரும், தொடி என்றால் வளையல் என்று பொருள். இது பல இடங்களில் பெண்களை குறிக்கும் போது இந்த அடை வரும், பைந்தொடி மகளிர் என்று வரும், அல்லது ஒன் தொடி மகளிர் என்று வரும். தொடி என்பது பெண்களுக்கு பொதுவாக அடையாக வரக்கூடிய ஒரு வார்த்தை. தொடி என்றால் வளையல் என்று பொருள். இங்கு கோல் தொடி என்று வந்திருக்கிறது. கோல் என்றால் கோலம் என்ற வார்த்தையினுடைய தடைக்குறை. கோலம் என்று வர வேண்டியது கோல் என்று நிற்கிறது. கோல் தொடி என்றால் அழகான வளையல் என்றான். கோலம் என்றால் அழகு தானே, மிக்க கோலமாக இருக்கிறது என்று சொல்வோம். அந்த கோலம் என்ற வார்த்தை தான் கோல் என்று வந்திருக்கிறது. எனவே கோல் தொடி மகளிரும் என்றால் அழகான வளையல்களை அணிந்த பெண்களும், கோல மைந்தரும் அழகான ஆண்களும். இங்கு அந்த மைந்தர் என்ற வார்த்தை ஆண்கள் என்ற பொது பொருளில் தான் வந்திருக்கு. இல்லை இல்லை, இங்கு பொது பொருளில் வரவில்லை, இங்கு சிறப்பு பொருளில், அந்த பிள்ளைகளை குறிக்கும் விதமாக வந்திருக்கிறது. என்னதான் ஆடவரை குறிக்கக்கூடிய வார்த்தை அடுத்து குமரரும் என்பதில் வந்து வருகிறது. ஏழ்தெரு குமரரும் என்பதில் ஆடவர்களை எல்லாம் அந்த வார்த்தை குமரர் என்ற வார்த்தை குறிக்கிறது. இங்கு கோல மைந்தரும் என்பதை பிள்ளைகளும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த மகளிரும் மகளிர்களுடைய அழகான பிள்ளைகளும், வேல் தெரு மைந்தரும், அந்த வேல் தரு வேலை கையில் கொண்டிருக்கக்கூடிய குமரர்களும் என்று அர்த்தம். அந்த தரு என்ற வார்த்தை இங்கு இந்த இடத்திற்கு ஏற்ப ஏழை கொண்டிருக்கக்கூடிய குமரர்கள் என்ற பொருளை தெரியும். ஏழ் தரு குமரரும் வென்றி வேந்தரும் வெற்றியை உடைய வேந்தர்களும் அந்த தசரதனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் என்றார். வெற்றி என்பது மெலித்தல் விகாரமாக வென்றி என்று வந்தது. வேல் தரு குமரரும் வென்றி வேந்தரும் காற்றேறி கடல் என கழுத்தில் ஓங்கினார். காற்றால் மோதப்படக்கூடிய கடல் எப்படி பொங்குமோ அப்படி இந்த செய்தியை கேட்டவுடன் மகிழ்ச்சி மிகவும் மேலோங்க பெற்றார்கள் என்று கம்பர் சொல்லுகிறார். இது கவி கூற்றாக அமைந்த பாடல். சாற்றியே முரசொலி செவியில் சாறு முன் ஒற்றொடி மகளிரும் போல மைந்தரும் ஏற்றரு குமரரும் வென்றி வேந்தரும் காற்றெறி கடலென கழுத்தின் ஓங்கினார். இதுல சந்தேகங்கள் இருந்தால் இது வந்து அயோத்தி மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் இல்லைன்னா அங்கிருந்து கிளம்பினார்கள் எடுத்துக்கணுமா? இது இது இன்னும் கிளம்ப ஆரம்பிக்கல, இப்போ இருந்தார்கள். கதைதான் அரைஞ்சிருக்கு. முதல் கதை சுருக்கத்துல சொன்ன போது கிளம்ப தொடங்கினார்கள், கிளம்புனதை பற்றி சொல்லக்கூடிய பகுதி கிளம்ப தொடங்கினார்கள் என்று அந்த கதை சுருக்க பகுதியை முதல்ல நான் சொல்லிட்டு அப்புறம் இந்த பாட்டுக்கு வந்ததுனால உங்களுக்கு இவர்கள் கிளம்பியதை சொல்லக்கூடிய பாடலாக என்று. இது கிளம்பியதை சொல்லக்கூடிய பாடல் இல்ல. அந்த செய்தியை கேட்டவுடன் அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால் ஆற்றால் தாக்கப்பட்டவுடன் கடல் எப்படி பொங்குமோ அது நாம் பார்க்கிறோம் அல்லவா. ஆற்று செய்யக்கூடிய வேலையை போல பெரும் வேலை வேற எதுவும் கிடையாது. ஆற்று நினைத்தால் ஒட்டுமொத்த கடலையும் பூமிக்கு கொண்டு வந்து விட முடியும். அவ்வளவு தூரம் அது வேலை செய்யும், அவ்வளவு தூரம் அது சுழன்று அடிக்கும். அப்படி காற்று அடிக்கும் போது, அப்படி காற்று கடலை போய் மோதும் போது அது எவ்வளவு தூரம் பொங்கும், இதையெல்லாம் கம்பர் அன்று பார்த்திருக்க வேண்டும். காற்று அடிக்கும் போது கடல் பொங்குவதை எல்லாம், அதனால்தான் அந்த ஓமானத்தை இங்க கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்படி கடல் பொங்குவது போல மகிழ்ச்சியால் இவர்கள் அத்தனை பேரும் பொங்கினார்கள் என்று அந்த ஓமானத்தை இந்த இடத்தில் அமைக்கிறார். இது அவர் அந்த செய்தியை கேட்டவுடன் அவருடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை சொல்லும். சரிங்க. சிறப்பு ஐயா. ஐயா, நேரம் முடிவடைந்துவிட்டது ஐயா. நேரம் முடிஞ்சு ஒரு தடவை எல்லோரும் இதை பாடி சரி. யாராவது படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன். சரி பிரகாஷ். பாடல் 74. நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். கொம்பினை காணுந்தோறும் குறிசிற்கும் அன்னதே ஆள் ஆனதே அன்னதே ஆள் தம்பியை காணும் என்பார் தவம் உடைத்து உலகம் என்பார் இன்பர் இந்நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார். சுப்பு, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாமா? ஆ சரி. அதுல